உடுத்திய காடு, ஈரம் உடுத்திய கூடு, நீலம் உடுத்திய வானம், அதில் உன்னை உடுத்திய நானும், பச்சை உடுத்திய காடு, ஈரம் உடுத்திய கூடு, பச்சை உடுத்திய காடு, ஈரம் உடுத்திய கூ